ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாச்சுகாராஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகலபூஷண மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீதரங்கமகநந்தினி ஹேமாம்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நம, ஸ்ரீ அலன்மேல் மங்கா நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நம, ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்த ஆச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் ததாகிருதி, ஸ்ரீருந்துதோ புலிதிரு வேங்கடமுடையான் பாரந்தச் சொன்ன பழமொழியுள் ஓரன்றுதானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமகா, சோகம் தவிர்க்கும் சுருதி பொருளொன்று சொல்லுகின்றோம், நாகந்தனக்கம் இரா கதற்கும் நமக்கும் சரணாம், ஆகண்டரன் மகனாகிய ஆவலி பேரியவோர் காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகுத்தனே. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ, இந்த தயாசதகத்தில் 24 பாசுரங்கள் நமக்கு அந்த திருவேங்கமடையானுடைய தயை என்ற குணத்தினாலே அனுகிரகமாயிருக்கு நமக்கு. இது காலம் பெரியவா எப்படி எந்த ரீதியிலே வியாக்கியானம் சொல்லியிருந்தாலோ அதே ரீதியில இன்றளவும் நாம் பார்த்துருக்கோம். அதுவும் அவனது இன்னருடைய என்றபடி சுவாமி தேசியனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினாலே இந்த விஷயங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. கீழ்ப்பாசுரமான 24 பாசுரத்திலே பயிரில் களைபோல் அசுரை காய்ந்தான் என்ற ரீதியிலே இந்த பரம பாகவதாரிடத்திலே யாரொருவன் அபசாரப்படுகிறானோ அவளுடையமே அவள் பேர்ல எம்பெருமானுக்கு ஒரு அதீதமான கோபம் வர்றது. அந்த கோபக்கணலிலேந்தும் இந்த தயாதேவியாக அந்த கோபத்தை தன்னுடைய விஷயமாக்கி இந்த தயை என்ற குணத்திற்கு அந்த கோபங்களை ஊழி பணி செய்யும்படி ஆக்குகிறாள் அப்படி என்று பார்த்தோம். அஸ்மின் பாசுர இந்த பாசுரத்தில் என்ன சாகிறார்னா, சுவாமி தேசிகன் பகவானிடத்தில் இயற்கையாவே ஷாட்குண்ய பரிபூர்ணன் அப்படின்னு பெருமாளுக்கு பேரு. அந்த திவ்ய மங்கரக திவ்யாத்ம ஸ்வரூபத்திலே பொதிந்த குணங்கள் ஷாட்குண்யம்னு சொல்றா, ஞான பல ஐஸ்வர்ய வீர சக்தி தேஜகான்னு சொல்றா, இதெல்லாம் அவன்ட்டு சுவாதந்திரியமாக நிறைந்திருக்குன்னு சொல்ற. அந்த சுவாதந்திரியமான குணங்கள் அப்படின்னா அது வந்து அது இஷ்டப்படி இயங்கும். ஆனா சில சமயங்களிலே அது இஷ்டப்படி இயங்க முடிவதில்லை. நிகிரகம்னா தன் திருவடியை ஆசிரியித்தவாளுக்கு ஒரு ஹானி வரும்போது அவளை வந்து ஒரு பகவன் நிகிரகம் பண்ணா எம்பெருமான் வந்து தண்டிக்கிறது. அவளை பாகவதாலிடத்தில் அபசாரப்பட்ட எம்பெருமான் அந்த பாகவதாலுக்கு எதிரிய பெருமாள் நிரசனம் பண்றது, அதுதான் நிகிரகம். அப்பேற்பட்ட நிகிரகத்தையும் இந்த ஷாட்குண்யங்கள் தம்முள்ள வச்சுருக்கு. இப்படி ஏதாவது ஒரு அபசாரம் ஏற்பட்டாச்சுன்னா இந்த சாதுக்கள் என்ன பண்றா அப்படின்னாக்கா, நம்மளாலே ஒரு பகவத் பாகவத ஆச்சாரிய அபசாரங்கள் நேர்ந்துடுத்துனாக்கா தண்டதரனான எம்பெருமான் நமக்கு நிச்சயம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு தெரிஞ்சுட்டு ஒதுங்கி போய் தயாதேவிய போய் சரணடைகிறான்னு சொல்ற சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தில். விஷயம் என்னன்னா, அபகிஷ்கிருத நிகிரஹான் விதந்த கமலாகாந்த குணான் ஸ்வதந்திரதானீத் அவிகல்பம் அனுகிரகம் துகானாம் பவதி மே பதயே பஜந்தி சந்தா. அபிகிஷ்கிருத நிகிரகான் விதந்தா கமலாகாந்த கருணான் ஸ்வதந்திர ததாதீத்துன்னு சொன்னார். ஸ்வதந்திரம், சுவாதந்திரியமான குணங்கள் யாருக்குன்னா கமலாகாந்தனுக்கு இருக்கு. அவனுடைய குணங்கள் எப்படிப்பட்டனா சுவாதந்திரியமா இயற்கையாகவே அவனிடத்திலே அந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்திலே பொதிந்து கிடக்கு. அவன் அவதார ஸ்திதியிலும் அந்த குணங்கள் தொடர்ந்து வருது. எம்பெருமான் விபவாவதாரத்திலே அந்த குணங்களை அதோட தான் வரான். நமக்கு ஆனால் விஷயம் நமக்கு புலப்படாது. அதே மாதிரி எம்பெருமான் திவ்ய மங்களக விக்கிரமான அர்ச்சாமூர்த்தியிலும் அந்த திவ்யாத்மஸ்வரூபத்தில் பொதிந்த குணங்களே இங்கவும் அநேகமாக பொதிந்திருக்கின்ற என்பதுதான் பெரிய வியாக்கியானம். அப்படி எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, இயற்கையான குணம் ஷாட்குண்ய பரிபூர்ணன்னு சொல்லப்பட்ட அந்த திவ்ய மங்கள விக்கிரக திருமேனி இருக்கே, ஞானபரேஸ்வர வீரிய சக்தி சேதகா ஆகிய குணங்கள் இருக்கு, அதுல தண்டிக்கும் குணமும் ஒன்று உண்டு. பாகவதாரிடத்தை அவசாரப்பட்டவாழ நிச்சயம் தண்டிச்சுடுவார் பெருமாள் இல்லையா. இப்படி பிராட்டியினிடத்தில் அபசாரப்பட்டவனுக்கு ஒரு கண்ணழிச்சு சொன்னேன்னு மேலே பார்த்தோம். அப்பேற்பட்ட ராமன் சோகம் தவிக்கும் சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றோம்னு சுவாமி தேசிகன் சாற்று. வேதத்தினுடைய அர்த்தம் என்னப்பா, உங்களுடைய சோகத்தை தவிர்க்கும் ஒரு அர்த்தம் சொல்றேன் கேட்டுக்கோ. நகந்தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம். இப்பேற்பட்ட ராட்சசாளுக்கும் நம்ம போல பகவதாளுக்கும் சரண், அந்த யானை யானையினுடைய துயர் தீர்த்தவன் அந்த எம்பெருமான் அவன் சரண். அவன் எப்படி என்ன பண்ணான்? ஆகண்டன் மகனாகிய ஆவலி பேரியவோ ஒரு கர்வத்தோட உடம்பு திமிரிலே இருக்கக்கூடியதான் ஒரு காகம் இந்திரனுடைய புத்திரன் பிராட்டியினிடையப்பட்ட அபசாரத்தினாலே ஒரு கண்ணழிவை செய்து எம்பெருமான் அமுச்சுட்டான்னு சொல்ற சுவாமி தேசிகன். அதே மாதிரி பாகவதாளத்தை அபசாரப்பட்டான் ஹிரண்யகசிபு. அப்ப எம்பெருமான் என்ன பண்ணார்? மாறு கொண்டு உடந்ததிந்த வல்லவுணன் தன் மார்பகம் இருபிளவா கூறு கொண்டவன் குலமகர் கிண்ணருள் கொடுத்தவனிடம் அப்படின்னு நிசும்ம அவதாரத்தை சாதிக்கிற மாறு கொண்டு வேறொரு அவதாரம் எடுத்தான். நரஹரியாய் வந்து ஒரு ஹிரண்யகசிபுவிடம் மார்பை கிழித்தெறிந்தான் பிரகலாத ஆழ்வானுக்காக. இப்பேற்பட்டதான எம்பெருமான், அப்பேற்பட்ட எம்பெருமானிடத்துல சாதுக்கள் ரொம்ப நெருங்கி பழகரா, அப்பேற்பட்ட கமலாகாந்தன் அவன் குணங்கள் எல்லாம் சுவாதந்திரியமா இருக்கு அவனிடத்திலே. இருந்தாலும் ஒரு அபசாரப்பட்டா எம்பெருமான் தண்டிச்சுடுவான் அப்படின்னு ஒரு பயம் சாதுக்கள்கிட்ட இருக்கு. அதான் சொன்னார், சீமாளிகர் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாரவனை நீ அண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய் ஆமாரறியும் பிரானே அணியரங்கத்த கிடந்தாய் ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் இருவாற்றி பூ சூட்டவாராய் அப்படின்னு பெரியாழ சொல்ற. சீமாளிகன் பெருமாளுக்கு ரொம்ப சிநேகிதனாயிருந்தான், அவனுக்கே அந்த கதி. தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாறு அப்படின்னா, நான் எல்லாத்தையும் இவனை போல சாதிப்பேன்னா எப்படியும் இவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும்னு பெருமாள் யோஜனை பண்ணி சொல்லும் போது சக்கரத்தாழ்வார் அவரே போய் தலையை அறுத்துன்னு வந்துட்டார் இல்லையா. சக்கியம் மன்னிட சுக்ரீவன் அவனை ரட்சிப்பதற்கு எம்பெருமான் தோடனாகிய சுக்ரீவன் ரட்சிப்பதற்கு எம்பெருமான் வாலி வதம் பண்ணார். ராம கைங்கரியத்திலே ஈடுபட்ட அந்த வந்திகளுக்கு திருமேனியில ஒரு ஆணி வந்ததோ இந்திரனை விட்டு எம்பெருமான் ராவணவதம் முடிஞ்சு இறந்த மந்திகளை மொத்தத்தையும் உயிர்ப்பிக்கும்படி எம்பெருமான் ராமாவதாரத்தில் உத்தரவு போட்டு போனார் பட்டாபிஷேகத்துக்கு. அப்போ தண்டனை கொடுக்கக்கூடியது எம்பெருமான் தெரிஞ்சுக்கிறோம். இப்படி ஒரு அபச்சாரம் வந்து விட்டுட்டா எங்களால எம்பெருமானுடைய சிக்ஷையை தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு கமலாகாந்த குணான் சுதந்திரதாதீதுன்னு சொன்ன இல்லையா, அந்த சுதந்திரமான குணங்கள் இருக்குப்பா என்னன்னா இயற்கையாவே தண்டனை கொடுத்துருவோம் அந்த குணங்கள்னு சொன்னா பெரியவா. அதற்கு பயந்து சாதுக்கள்லாம் என்ன பண்றான்னா, பிராட்டிய போய் புடிச்சுக்கிறானாம். அவிகல்பம் அனுகிரகம் துகானாம் அப்படின்னு தேசிகன். என்னன்னா இந்த தயாதேவி என்ன பண்ணவா, இவளுக்கு வந்து நிகிரகமே தெரியாது சுவாமி. நிகிரகம்னா என்ன, தண்டிப்பது என்பதையே அவர் டிக்ஷனரியிலே கிடையாது. அனுகிரகம் அனுகிரகத்தை மட்டுமே டிக்ஷனரியிலே அர்த்தமாக கொண்டவள் தயாதேவி. நிகிரகம் என்பது இல்லை, சர்வ காமதேனுவா இருக்கா, அனுகிரகம் மட்டுமே இவளுக்கு செய்து பழக்கம் சொன்ன. அதான் நம்ம ஆச்சாரியாள்லாம் இருக்காளே, இந்த ஆச்சாரியாளுக்கு எல்லாம் என்னன்னா அனுகிரகம் பண்ணுவது மட்டுமே தான் இருக்கும், நிகிரகமே கிடையாது. எல்லா சிஷ்யாலும் முன்னு, எல்லா திருவடி ஆசிரியவானும் முன்னுதான் எல்லாருடைய அந்த அந்த ஆத்மாவையும் எம்பெருமான் திருவடியிடத்தை சமர்ப்பிக்கிறா, யார் பிரார்த்திக்கிறானோ. அதே போல தயாதேவி எல்லா ஜீவாத்மாக்களும் அவள் திருஷ்டியிலே ஒன்றுதான் சுவாமின்னு முன்னாடியே நம்ம வந்து பிரளயத்திலே வந்து ஜீவாத்மாக்களுக்கு சரீரத்திலே உள்ள அவயவங்களை கொடுக்கிறான்னு ஒரு ஸ்லோகத்தில் சாட்சியார் சுவாமி தேசிகன். அதெல்லாம் இந்த ஆச்சாரியால் மனசுல வச்சுண்டா, அதனால தயாதேவிய எம்பெருமானத்துக்கிட்ட போய் நின்று போய் பண்ணும்போது ஏதோ ஒரு பாகவதபச்சாரமோ பகவதபச்சாரமோ ஏற்படுத்தினா பெருமாள் தண்டனை கொடுப்பார். அந்த தண்டனைக்கு பயந்து சாதுக்கள் எல்லாம் என்ன பண்ணா, பரித்ராணம் செய்வதற்கு தயாதேவியை புடிச்சுக்கிறா சுவாமி. எப்படின்னா, பறக்கும் புகழ் வரும் பைம்பொருள் வாய்த்திடும் பத்தர்களா இறக்கின்றவர் கிவையீந்தார் அறமுரதெந்தியம்பார் கறக்கும் கருத்துடை தேசிகர் கந்தன நம்ம எண்ணி சுரக்கும் சுரவிகள் போல் சுருகின்றனர் சொல்லமுதே. ஒரு சுரவி சுவந்தா எப்படி சுரக்குமோ, ஒரு நீர்வீழ்ச்சி எப்படி கொட்டுமோ, அதை போல சொல் அமுதை நல்வார்த்தைகளை இந்த ஆச்சாரியால் நமக்கு கொடுக்கிறா. அதை போல தயா பிராட்டி தயா சாகரமானவள் அனுகிரகத்தை மட்டுமே கொடுக்கிறா. நிகிரகம் என்பது இவள் இவரிடத்திலே இல்லை, ஒரு மழையாக பொழிகிறா. அதனால என்ன பண்றாமா, பவதீமே பதஜே பஜந்தி சந்தா அப்படின்னு சொன்ன. எல்லாம் என்ன பண்ணா, அவள் திருவழிலே உள்ள சாதுக்கள் சாது பரித்ராணம் பண்றவா, அறிவாளிகள் எம்பெருமானை அறிந்தவா, ஆச்சாரிய புருஷாள் இன்னாரிணையார் என்று எண்ணுவார் இல்லை என்றபடி எந்த வேறுபாடும் இல்லாமல் எம்பெருமானத்திலே போக கொஞ்சம் தயங்கி, அந்த தண்டனைக்கு தயங்கி உன்னிடத்திலே வந்து நேரடியாக சரணடைகிறார்கள்னு சுவாமி தேசிகன் தயாதேவி ஸ்தோத்திரம் பண்றீங்க. ஏன்னா உன்னை அடைஞ்சுட்டா எல்லாம் கிடைக்கும். அதனாலே தான் சொன்னா, முதல்ல பிராட்டிய புடிச்சுக்கோ, இன்ன முதல் திருவகலன் திவரமுன்னு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனேனர். நேரா நீ அவன்கிட்ட போக முடியாதுப்பா, இவள் சிபாரிசு இருந்தா, இவளுடைய கடைக்கண் பார்வை இருந்தா உனக்கு அனுகிரகம் உண்டுன்னு சொன்னார். இவகிட்ட போனா தப்பு இருந்தாலும் திருத்தி கொண்டு போயிடுவாப்பா அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்டதான ஒரு விஷயம் இங்க சுவாமி தேசிகன் அற்புதமா எடுத்து காட்டுற. எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் பிராட்டி சரி பண்ணி பெருமான்கிட்ட கொண்டு போவா. பெருமாண்டத்தை நேரா போகும்போது பெருமானுடைய அந்த நியாயத்தராசானது சரி பார்க்கும், இவன் என்ன பண்ணிருக்கான், பாபம் பண்ணானா இல்ல புண்ணியம் பண்ணானான்னு இது வந்து சரி பார்க்கும். ஆனா தயாதேவியானவள் நம் நிகிரகம் என்ற குணமே இல்லாதவள், கருணாமூர்த்தியானவள் கருணையினே வடிவானவள், சரணாகதி வந்தவாள் அந்த சாதுக்களை சம்ரக்ஷணம் பண்ணக்கூடியவள், அவளிடத்திலே போயிட்டாக எம்பெருமானுடைய அனுகிரகமானது சுயமே ஆகதம் அதுவே வந்து சேரும்னு சொன்னார் சுவாமி தேசிகனே. இதுக்கு விஷயம் ஒரு இடத்துல எடுத்து காட்டுற, தெய்வநாயக பஞ்சாகரத்திலே காட்டுறார். மாதஸ்துவம் அம்புருகவாசனை கிஞ்சிதே தது விஜாப்தே மயி குருஷ்வ ததா பிரசாதம் ஆகன்னயஸ்யதியதா விபுதேஸ்வரஸ்தே பிரேயானசோபதிக ஜல்பிதவன் மதுக்திம் அப்படின்னர். ஹே ஹேமாப்ஜவானி அம்புருகவாசினியே, உன்னுடைய நாதனான தெய்வநாயகனுடைய குணங்களை நான் கொஞ்சம் பேச போறேன். எனக்கு வந்து ஒரு போக்கியமான வார்த்தையை போட்டு பேச தெரியாதுமா, ஏதோ ஜல்பிதமான ஒரு மடலை சொல்லாக ஏதோ ஒரு உளரும் பாஷையிலே நான் பேச போறேன். நான் பேசுகின்றதால இந்த கிஞ்சித்து பாலக பாஷையானது பாலபோதிதமானது உன்னுடைய நாதனான தெய்வநாகுடைய திருச்செவிகளிலே போய் நல்ல சத்விஷயமாக போய் சேர வேண்டும் அம்மா, அதற்கு உன்னுடைய அனுகிரகம் வேண்டும்னு சுவாமி தேசிகன் தெய்வநாயக பஞ்சாசத்துல பிரார்த்தனை பண்றார். அம்புருக வாசனைய பிரார்த்தனை பண்ற இதுல இந்த பஞ்சாசத்து தெய்வநாயகனை பத்தி, ஆனா அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நல்ல விஷயமாக ஜல்பிதமான விஷயமாய் அப்படின்னு சுவாமி தேசிகன் தன்னை நைச்சான சந்தானம் பண்ணிக்கிறார். இங்க இந்த ஜல்பிதமான என்னுடைய ஸ்லோகங்கள் அத்தனையும் தெய்வநாயகன் திருச்செவிகளிலே போய் நல்ல விஷயமாக ஒரு போக்கியமான பாஷையாக விட வேண்டும் அம்மான்னு இந்த அம்புருக வாசனையை பிரார்த்தனை பண்ணுகிறார் சுவாமி தேசிகன். அதனாலே நம்ம சாதுக்கள் ஆச்சாரியால் என்ன பண்றான்னா, எம்பெருமானிட்ட போய் சில அபச்சாரங்கள் நேர்ந்துருமே அதுக்கு பயந்து, சர்வமே திருமேனியே தயாசாகரமாயும் கருணையுள்ளவளாயும், கருணையே திரு விக்கிரகமாயும் உள்ளவளான அந்த தயாதேவியிடத்தே சரணாகதி பண்ணி வென்றான்னு சொல்ல, பவதீமே வதயே பஜந்தி சந்தஹா அப்படின்னு 25வது ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதனாலே பார்த்தா பவதீமேவன்றதுக்கு தனியா மூணு ஸ்லோகம் பண்ணார். பூஸ்துதி, ஸ்ரீஸ்துதி, கோதாஸ்துதிகின்ற மூணு பிராட்டி விஷயமாக தனித்தனியான ஸ்துதிகள், ஒவ்வொரு பிராட்டிக்கும் தனித்தனியான ஸ்துதிகள் பண்ணி சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் அந்த பிராட்டின மகிமை எடுத்து காட்டது. இங்க தயை என்ற குணத்துக்கே 100 ஸ்லோகமாக தயாசதகமாக பண்ணி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிருக்கார். இந்த ஸ்லோகத்தினுடைய திரண்ட கருத்தானது, எம்பெருமானுக்கு சுவாதந்திரியமான சாட்குண்யங்கள் இருக்கு, சாட்குண்ய பைபோன்னு சொல்றா, அதிலே தண்டனை கொடுக்கக்கூடிய குணம் எம்பெருமான் மேல ஆரோபித்திருக்கு. அந்த குணத்துக்கு பயந்து நிகிரகம் இல்லாத தயாதேவனுடைய திருவடியை இந்த சாதுக்கள் போய் ஆசிரியிக்கிறான்னு சொல்லி சுவாமி தேசிகன் சாதிச்சு இந்த பாசுரத்தை நிறைவு பண்றார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.